ದೇವಾಸರಂಗ ಪರಕಾಲ ಮುನಿತ್ರಯಾಪ್ತ ಲಕ್ಷಣಾಪ್ತ ರಕ್ಷಣ ಗದಿದ್ದ ವಿಭಾಗಮಾಂತಂ ಆಚಾರ್ಯ ಭಕ್ತಿ ಪರಿಪೂತ ಮನರ್ಗಶೀಲಂ ಗೋಪಾಲ ದೇಶಿಕ ಮುನಿಂ ಗುರುಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬ್ರಹ್ಮತಂತ್ರೋತ್ತಮ ಗುರುಗರುಣಾವಾಪ್ತ ಸಕ್ರಾಂಗ ಭಾಷ್ಯಂ ವೈರಾಗ್ಯಾಚಾರ ವಾರ್ಧವರ್ಧ ಪದಮುಖೆ ಲಕ್ಷ್ಮಣೇನ ಸ್ತವಾರಂ ಶ್ರೀ ವಾಗೀಶಾತ್ತುರ್ಯಂ ಷಡರಪಿ ಗದರಾದ್ವೇದ ಚೌದಾರ್ಯಮೂರ್ತಿಂ ನೂತನಂ ಶ್ರೀರಂಗನಾಥಂ ಕನಕಲಿ ಮದನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರಂ ಸಯಾಮಃ ನವ್ಯ ಶ್ರೀರಂಗನಾಥಾದ್ಯಾನ್ ಅಧ್ಯಾತ್ಮ ಗ್ರಂಥಬೋಧಕಾನ್ ಪೂರ್ವಾಚಾರ್ಯಾನ್ ಅಹಂ ವಂದೇ ಪ್ರಣಮ್ರ ಮನಸಾ ಸದಾ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾದ್ಯ ಕವಿತಾರ್ಚಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಗ್ಯವಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾನ್ ಸದಾ ಹೃದಿ ಪ್ರಾಯ ಪ್ರಬೋಧನೆ ಪುಂಸಾನ್ ಪೌನಃಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಹಸ್ತಶ್ರೀರಂಗಭರ್ತುರ್ಮಾಂ ಅವ್ಯಾತ್ ಅಭಯಮುದ್ರಿತ ಉಲ್ಲಾಸ ಪಲ್ಲವಿತ ಪಾಲಿತ ಸಪ್ತಲೋಕೀ ನಿರ್ವಾಹಕೋರಗಿತ ನೇಮ ಕಟಾಕ್ಷಲೀಲಾಂ ಶ್ರೀರಂಗ ಹರ್ಮ್ಯದಳ ಮಂಗಳ ದೀಪರೇಖಾಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಮಹಿಷೀಂ ಶ್ರಿಯಮಾಶ್ರಯಾಮಃ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಶ್ಚ ನಮೋ ವಾಗಮತೀಮಹೇ ವೃಣೀಮಹೇ ತಚದ್ರಾದ್ಯೌ ದಂಪತೀ ಜಗತಾಂಪತಿ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಶ್ಚ ನಮೋ ವಾಗಮತೀಮಹೇ ವೃಣೀಮಹೇ ಚದ್ರಾದ್ಯೌ ದಂಪತೀ ಜಗತಾಂಪತಿ ಪ್ರಾಯ ಪ್ರಪದನೆ ಪುಂಸಾಂ ಪೌನಃಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಹಸ್ತಶ್ರೀರಂಗಭರ್ತುರ್ಮಾ ಅಭಯಮುದ್ರಿತ ಅನಾದೆ ನಿಸ್ಸೀಂನೋ ದುರಿತಜಲದೇರನ್ಯರೂಪಮಂ ವಿದುಃಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತಂ ವಿದುರಗುದುರೀನಾಶಯ ವಿದಃ ತದಾರಂಭೇ ತಸ್ಯ ಕಿರಮವಧಾನೇನ ಮನಸಾ ಪ್ರಪದ್ಯೇತಾಂಗೇಕಾಂ ಶ್ರಿಯಮಖಿಲನಾಥಸ್ಯ ಮಹಿಷೀಂ ಮಹೇಂದ್ರಾಜ್ಞಾ ವಿಷ್ಣು ಪ್ರಭೃತಿಷು ಮಗತ್ತ ಪ್ರತಿ ಪ್ರಭೃತಿವತ್ ಪ್ರಪತ್ತವ್ಯೇ ತತ್ತೆ ಪರಿಣಮಿದು ವೈಶಿಷ್ಟ್ಯ ವಿಭವಾಂ ಅದೃಶ್ಯತ್ವಂ ದೂತ್ವ ಕಮಿದು ಅಭಿಗಮ್ಯತ್ವ ಜನನೀ ಶ್ರಿಯಂ ಸೀತಾಪಾಂಗಾಂ ಅಹಮಶರಣ ಸ್ವಾಮಿ ಶರಣಂ ಸ್ವತಃಸಿದ್ಧ ಶ್ರೀಮಾನ್ ಅಮಿತ ಗುಣಭೂಮಾ ಕರುಣಯ ವಿದಾಯ ಬ್ರಹ್ಮಾದೀನ್ ವಿತರದ ಬಿಜಾದೇಶಮಪಿ ಯಃ ಪ್ರಪತ್ಯ ಸಾಕ್ಷಾತ್ವ ಭಜನ ಸರಸ ವಾಪಿ ಸುಲಭಂ ಮುಮುಕ್ಷು ದೇವೇಶಂ ತಮಹಮತಿ ಗಚ್ಚಾಮಿ ಶರಣಂ ಬೃಂದಾನಿ ಯಃ ಸ್ವಶಯನ್ ಮೃತ ಸುಂದರೀನಾಂ ಬೃಂದಾವನಾಂದರ ಭುವಾಂ ಸುಲಭೋ ಬಭೂವ ಶ್ರೀಮಾ ಅಶೇಷ ಜನ ಸಂಗ್ರಹನಾಯ ಶೇತೆ ರಂಗೇ ಭುಜಂಗ ಶಯನೆ ಸ ಮಹಾಭುಜಂಗ ರಂಗಾಸ್ತೀರ್ನ ಭುಜಂಗ ಪುಂಗ ಬಭುಹು ಪರ್ಯಂಗ ಪರ್ಯಂಗತೌ ಸರ್ಗಸ್ಥಿತ್ಯವಸಾನ ಕೇಳಿ ರಸಿಕೌ ದೌದಂಬತೀ ನಪತಿ ನಾಭಿ ಪಂಗಕಶಾಯಿನಃ ಶುಚಿಶಕೈ ಅನ್ಯೋನ್ಯ ಬದ್ಧಸ್ಮಿತೌ ಡಿಂಬಸ್ಯಾಂಬುಜ ಸಂಭವಸ್ಯ ವಚನೈಃ ಓಂ ತತ್ ಸದಿತ್ಯಾದಿಭಿಃ ಗಣಕರುಣಾರಸೌ ಗಭರಿತಾಂ ಪರಿತಾಪಹರಾಂ ನಯನ ಮಹಶ್ಚಟಾಂ ಮಹಿತರಂಗಯ ರಂಗಪತೆ ದುರಿತ ಹುರಾಶನ ಸ್ಫುರಿತ ದುರ್ಧಮ ದುಃಖಮಶೀ ಮಲ್ಲಿತ ವಿಶ್ವಸೌಧ ದುರಪಹ್ನವ ವರ್ಣ ಸುಧಾಂ ದುರ್ಮೋಚೋದ್ಭಟ ಕರ್ಮ ಕೋಟಿ ವಿನಿಬಿಡ ಪ್ಯಾಶೇ ಆದೇಶ ಪಶ್ಯಕೃತ ಬಾಹ್ಯೈರ್ನೈವ ವಿಮೋಹಿತೋಸ್ಮಿ ಕುದೃಶಾಂ ಪಕ್ಷೈರ ವಿಕ್ಷೋಭಿತ ಯೋ ಮಹಾನಸಿಕಃ ಮಹಾನ್ ಯಧಿಪತೆ ನೀತಶ್ಚ ತತ್ ಪೌತ್ರಜಾನ್ ಆಚಾರ್ಯಾ ನಿಧಿರಂಗ ದುರ್ಗಮಗಿತೆ ಸ್ವಲ್ಪಾವಶಿಷ್ಟಂ ಭರಃ ಆರ್ತೆ ಶ್ವಾಶುಬಲ ತದನ್ಯ ವಿಷಯೇ ವಿಚ್ಛಿನ್ನ ದೇಹಾಂಧರ ವನ್ಯಾದೇ ರನಪೇಕ್ಷನಾತ್ ತನುಬೃದಾಂ ಸತ್ಯಾಧಿಪದ್ವ್ಯಾಪಿನೀ ಶ್ರೀರಂಗೇಶ್ವರ ಯಾವದಾತ್ತ ನಿಗದ ತತ್ಪಾರತಂತ್ರೋಚಿತ ತ್ವಯ್ಯೇವ ತದುಪಾಯ ಧೀರಪಿ ಹಿತಾಪಯಂಗಸ್ವಾಪಾಯ ಭಾವಸ್ತು ಮೇ ತ್ವಯ್ಯಾಚಾರ್ಯೈ ವಿನಿಹಿತ ಪರಃ ತಾಪಕ ರಂಗನಾಥ ತ್ವತ್ಕೈಂಕರ್ಯ ಪ್ರಪಣ ಮನಸಾ ಸ್ವಾತದ್ಗುಣ ಸ್ವಾತಮತ್ಥಾಃ ತ್ವಯ್ಯೇಕಸ್ಮಿನ್ ನಿಧಿ ನಿಧಹತೋ ಮುಕ್ತವತ್ ಸಾಧನತ್ವಂ ತ್ವಚ್ಛೇಷತ್ವ ಸ್ವರಸ ರಸಿಕಾ ಸೂರಯೋ ಮೇ ಸುದಂದಾಂ ಕಲ್ಪಸ್ತೋಮ್ಯಪ್ಯಪಾಸ್ತದ್ದರಗತಯೋ ಶಕ್ತಿದಿ ಭಕ್ತಿಭೂಮ್ನಾ ರಂಗೇಶ ಪ್ರಾತಿಕೂಲ್ಯಕ್ಷರಣ ಪರಿಣಮಿನ್ ನಿರ್ವಿಘಾತಾನುಕೂಲ್ಯಾಃ ತ್ವಾತಾರತ್ರಾತಾರಂ ತ್ವಾಂ ಅಭೇದ್ಯ ಚರಣ ವರ್ಣತೋ ನಾಥ ನಿರ್ವಿಘ್ನಯಂತಃ ತನ್ನಿಕ್ಷಿಪ್ಯಾತ್ಮರಕ್ಷಾಂ ಪ್ರತಿರಪಜದೃಶಃ ಸ್ವಪ್ರವೃತ್ತಿಂ ತ್ಯಜಂತಿ ತ್ಯಕ್ತೋಪಾಯಾಂ ತದುಪಯಕರಣೇ ಸತ್ರಪಾನ್ ಸಾನುತಾಪಾನ್ ഭൂയോപേ സ്വപ്രപത്യ പ്രശമിത കലുഷാൻ അന്ധസർവം സഹസ്വം ഗോചരത്വനിദേശ പ്രീപ്തിപ്രാപ്തസ്വവർണാശ്രമശുഭചരിതാൻ പാസി ധന്യാൻ അനന്യാൻ. ആശ്ചര്യമാണ്, 13-ാമത് ശ്ലോകത്തെ இன்னைக்கு அனுபவிக்க போறோம். ஏதாவது பர்யந்தமா சுவாமி பெரிய பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணார். சரணாகதி பண்ணி இந்த அகம் யாமி சரணம் அப்படின்னு பெருமாளிடத்துல தான் சரணாகதி பண்றதாக தெரிவிச்சார். அந்த சரணாகதி பண்ணணும்னா யாருக்கு நாம் சரணாகதி பண்ணணும்னா, நம்மளுடைய சக்தியை காட்டிலும் நமக்கு சக்தியை விட மேலான சக்தி உடையவர்களிடத்துல சரணாகதி பண்ணணும். அபே பிரதான சாரம்ங்கிற கிரந்தத்துல சுவாமி பெருமாள் பண்ண சரணாகதி பலிக்கலையேன்னு விசாரம் பண்ணிட்டு, இந்த சரணாகதியானது சக்தி அதிகரான விஷயத்துலதான் பண்ணணும், சக்தி நியூனத்தை இருக்கிறவர்களிடத்துல பண்ணக்கூடாது அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் ராம சரணாகதி பலிக்கல, ராமர் பண்ண சரணாகதி பலிக்கல அப்படின்னு அங்கதுக்கு சமாதானம் சாதிச்சிருக்கார் அபய பிரதான சாரத்துல. அந்த ரீதியா எம்பெருமானுடைய சக்திகளை சொல்லணும், எம்பெருமான் நம்மளை விட சர்வஸ்மா பரன் அப்படிங்கறத காமிக்கணுங்கிறதுக்காகத்தான் ரெண்டு ஸ்லோகத்தை காமிச்ச. என்ன, டிம்பஸ்ய அம்புஜ சம்பவசிய வச்சனைஹி ஓம் தத் சதித்யாதிமிஹி அப்படின்னு பெருமாள் ஆதி காலத்துல உன்னுந்தேவும் உலகம் உயிரும் அத்தாதுமில்லா அண்ணன் ஆன்மகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான்னு சொல்லுமா போல, சதேவ சோமே இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் ஏகோஹவை நாராயண ஆசீத்னு உபனிஷத்துக்கெல்லாம் கோஷிக்கிறதோ இல்லையோ, அது மாதிரி சிருஷ்டி காலத்துல தான் ஒருவனே இருந்து சம்ஹார காலத்திலையும் தான் ஒருவனே இருந்தான். மஞ்சாக வரகலேழும் மடகலேழும் வானகமும் மன்னகம் மட்டுமெல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கி ஆளின் மேலோர் இளந்தளரின் ஆழமா மரத்து நில மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழம் உண்டான் அப்படின்னு பிரடைய காலத்துல பண்ண லீலைய சொன்னார். பெருமாள் சிருஷ்டி பண்ணது ஒன்னொந்தேவும் உலகமயிரும் யாதுமில்ல அண்ணன் ஆன்மகண்டன்னோட தேவர் உலகோடு ஏற்படைத்தான் நல்லா டிம்பஸ்ய அம்புஜ சம்பவஸ்ய வச்சனைகி ஓந்தத் சதித்யாதிபிகின்னு பிரார்த்திச்சார். இப்படி எம்பெருமானுடைய பரத்துவத்தை சொன்னவர் பரத்துவத்துக்கு நிறம் கொடுக்கக்கூடியதான எம்பெருமானுடையதான சௌலபியத்தை சொன்னார். பிருந்தானியஹா சுவஷயன் மிருகசுந்தரீனாம் பிருந்தாவனாந்தரபுவாம் சுலபோபூவ சீமான் அசேஷ ஜகரங்கநாய சேதே ரங்கே புஜங்க சயனே மகாபுஜங்கா அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல எம்பெருமான், ஏன்னா சௌலபியமானது நாம் ஆசிரியக்கத்துக்கு தேவையான முதல் குணமான அப்படினாலே சௌலபியத்தை முதல்ல சொன்னார். அதுக்கு மேல ரங்காஸ்தின்னு புஜங்க புங்கு பர்யங்க பர்யங்க தவுன்னு இந்த எம்பெருமானுடைய பரத்துவத்தை சொன்னார். இப்ப சௌலபிய விசிஷ்ட பரத்துவத்தை அனுசந்தானம் பண்ணி அந்த பெருமாளிடத்த நயன மகச்சடாம் அரங்கய ரங்கபதே உம்முடையதான திருக்கன் நோக்க என்னிடத்துல படர விடணும்னு சொன்னார். உன்னிடத்துல படர விட்டுருக்கேனேன்னு சொல்றதுக்காக பெருமாள் சாதிக்க அதுக்கு பதில் சொன்னார், ஆமா நீ படர விட்டது சத்தியம், ஆனா இன்னும் கொஞ்சம் காரியம் இருக்கு. ஏன்னா நீ படர விட்டதனுடைய பிரயோஜனம் என்னன்னா பக்ஷேன விக்ஷோபிதா அப்படின்னு துர்மோச்சோத்பட கோடி நிபிடா அப்பாதேச வசியகிருதா அப்படிங்கறது நீ உன்னுடைய திருக்கன் நோக்குனாலே வந்த லாபம். அது மாத்திரம் இல்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் காரியம் இருக்குதே ஒரு விஷயத்துல என்னன்னா சொல்பாப சிஷ்டம்பரஹான்னு கொஞ்சம் தான் இருக்கு. என்னன்னா என்னுடைய எனக்கு நான் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்களை முன்னிட்டு நான் பண்ணக்கூடியதான பிரபத்திய தேவர் கை கொள்ளணும் சீகரிச்சிடணும், அது ஒன்றுதான் தேவர் இன்னும் பண்ண வேண்டியதான காரியம்னு சொன்னார். சரி, சொல்பாப சிஷ்டம்பரஹான்னு 9-ஆம் ஸ்லோகத்துல அதுக்கு மேல எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான்னா ஆர்த்தே ஆசுபலா தரண்ய விஷயே உச்சின்ன தேகாங்கிற அவரவர்கள் கோரினபடி அவரவர்களுக்கு பலன் கொடுக்க சமர்த்தனா எம்பெருமான் இருக்காங்கிறத சொன்னார். யாருக்கு ரொம்ப துறை இருக்கோ அவனுக்கு உடனே கிடைக்கிறது, யாரு கொஞ்சம் விளம்பிச்சு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறானோ அவனுக்கு அதுக்கேத்த மாதிரி கிடைக்கிறது. பன்யாதே ரணபேக்ஷனா தனபிரதாம் சத்தியாதிபத் வியாபினி நான் கை கொண்டதான இந்த உபாயம் இருக்கே சரணாகதிங்கிறதான உபாயம் இருக்கே ஆர்த்த பிரபத்தி திருத்த பிரபத்திங்கிற ரூபமான இந்த பிரபத்தி இருக்கே இது பன்யாதே ரணபேக்ஷனா பக்தி யோகத்தினுடையதான ஸ்வரூபத்துல பக்தி யோகத்துக்கு அங்கமா சொன்னதான இந்த அக்னிஹோத்திராதிகள்லாம் எதிர்பார்க்காது சத்தியம் சத்தியம் பதா தர்மம் சதான் எப்படி சாமானிய தர்மமா லோகத்துல கூடிய அனைத்து சேதனா அத்தனை சேதனங்களுக்கும் உபதேசம் பண்ணி உபதேசிச்சுதானே இந்த சத்தியம் பத சத்தியபதனாதி வச்சனாதிகளை போல இது பொதுவான தர்மமா இருந்துருக்கு அப்படின்னு சொன்னாதான் இந்த பிரபத்தியானது சர்வாதிகாரமாய் சண்டாள சண்டாளனும் மனுஷிக்கலாம்படியான இருக்குங்கிறதுக்காக இப்படி இந்த இதுக்கு சாமானிய தர்மத்தும் பேசினார். ஸ்ரீரங்கேஸ்வர யாவதாத்மனே தகா தத் பாரந்தோசிதா தொய்யேவ தத் உபாய தீஹி அபிகதா சுவாபாய பாவாஸ்துமே. நீரே உம்மை அடைவதற்கு உபாயம், நீரே வழி, அமிர்தசே ஏஷ சேதுங்கிறதே உபனிஷத்து. இப்படி அவனே உபாயமாயும் அவனே பலமாயும் தேவஸ்ரீமான் சசித்தேகே கரணம் விதி வதன் ஏகமர்த்தம் சஹசிரேன தாத்தரி ரத்னாவளியில காட்டினா போல எம்பெருமானே உபாயமாயும் எம்பெருமானே பலனாயும் இருக்கானே அது எனக்கு ஏற்படணும்னு பிரார்த்திச்சார் புத்தாவு ஸ்லோகத்துல. அதுக்கு மேல தொய்யாச்சாரைஹி விதிகித பரஹா பாவகா ரங்கன. சரி நீர் எந்த சரணாதி பண்ணிர யாரு முன்னிட்டு பண்ணிருந்தா தொய் ஆச்சாரியைஹி விநிகித வரஹா, என்னுடைய பூர்வாச்சாரியரான பாஷ்யகாராதிகளாலே நான் சமர்ப்பிக்கப்பட்டேன். ஏன்னா தொற்கைங்க இப்ப அவா அப்படிப்பட்டவளா இருக்கா அப்படின்னு அவளுடைய வைசிஷ்டத்தை சொல்ல புகுந்தவர் தொற்கைங்கரிய பிரவண மனசாக தொற்குணா சுவாதவத்தாக, உன்னுடையதான கல்யாண குணங்களிலேயே ஆழந்தாழ்பட்டு இந்த சேதுசை தொண்டர் சழிஞ்சேது என் சென்னிக்கணிவனேன்னு குலசேகர பெருமாள் சாதிச்சா போல உன்னுடைய கைங்கரியத்திலே அனவரதம் அதையே தனக்கு ஸ்தாரக போஷக போக்கியமாக கொண்டு உண்ணும் சோறு பருக நேயத்தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு இருக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் தேவரீருக்கு அடிமைப்பட்டு இருப்பதையே தனக்கு ரசமாக உடையவர்களான சூரிகள் எனக்கு எனக்கு பிரீத்திக்கு விஷயமாகட்டும்னு பிரார்த்திச்சார். 11வது ஸ்லோகத்துல 12வது ஸ்லோகத்துல ரொம்ப ஆச்சரியமா சொன்னார், உம்முடைய சரணாகதி உம்முடைய திருவிழிகள்ல பண்ணக்கூடிய சரணாகதி இருக்கு இல்லையா, இந்த சரணாகதியை விட்டுட்டா வேறொரு உபாயம் எனக்கு சர்வதா கிடையாது. எத்தனை நாள் கிடையாது, ஏன்னா இந்த ஜென்மத்தில் இல்லாம இருக்கலாம், வேற அடுத்த ஜென்மத்தில் நிஷ்பத்தி ஆகலாமேன்னு கேட்டா நல்ல பாஷ்யக்காரர் சொன்னாராம், பாஷ்யக்காரர் சாதிச்சாரு கத்தியத்துல பாதாம்புஜத்தைய பிரபத்தே ரன்னித்து நமே கல்பகோடி சஹசிரேனாபி சாதனமஸ்தீதி மன்மானஹான். கல்பகோடி சஹசிரேனாபி சாதனம் நமே அஸ்தி, எவ்வளவு கோடி கல்ப காலமாகட்டுமே பெருமானுடைய சரணாகதி பண்ணாட்டி அவனுக்கு மோட்சம் கிடையாது. பக்தியோக நிட்டனா இருந்தாலும் அவனும் சரணாகதி பண்ணித்தானே ஆகணும். அதனாலதான் சரமஸ்லோகாதி காலத்துல ஸ்ரீமத்சாரத்துல பக்தியோக நிஷ்டனும் பிரபன்னனே பிரபன்னா தன்யேஷாம் ந திசதி முகுந்தோ நிஜபதம்ங்கிறதான வாக்கியத்தை எடுத்துட்டு பிரபன்னன் ஆறாங்கிறதுக்கு எப்படி ஆறாங்கிறதுக்கு அங்க சமாதானம் சாதிச்சிருக்கார் துவயாதிகாரத்துல ஸ்ரீமத்சாரத்துல. அதனால கல்பஸ்தோமேபி அபாஸ்தகரகரகதையா அசக்தி தீ பக்தி பூம்னா, இதெல்லாம் விளக்கிக்கிற அதுக்கு இந்த அசக்தனாய் தி பக்தி பூம்னா தி அப்படின்னா புத்தி இங்க மூணு யோகத்தையும் ஞான யோக கர்மயோக கர்மயோக ஞான யோக பக்தி யோகம் மூணையும் சொல்றார். எனக்கு அதிகாரித்தம் இதுல ஏற்பட்டதுங்கிறத காமிச்ச சக்தி தீஹி அசக்தி தீஹின்னு என்ன கல்பஸ்தோமேபி அபாஸ்தர கதையோகோ, உம்மை அடைவதற்கு சாஸ்திர சோதித்தமா இருக்கக்கூடிய இன்னொரு மார்க்கத்துல எனக்கு என்ன இருக்கு அசக்தி தி பக்தி. அசக்திங்கிறது புத்தியானத்துல அசக்தி பக்தியில அசக்தி எல்லாம் சொல்றோம். ரங்கேஷ பிராதிகூல்ய க்ஷரண பரிணமன் நிர்விகாதானுகூல்ய. ஆனா உம்மிடத்துல சரணாதி பண்றது எப்ப, உம்மிடத்துல எனக்கு பக்தி யோகம் பண்றதுக்கு சக்தி இல்ல, பக்தி யோகத்தினால நான் என்ன பலனை சாதிக்கணுமோ அந்த பலனை சாதிக்கிறதுக்காக உம்மிடத்துல சரணாதி பண்றேன். சரணாதி பண்றச்ச வன்யாதேர் அனபேட்சனாதுன்னு கீழே சொன்னாரோ இல்லையோ, வன்னி அதாவது அக்னிஹோத்திராதிகள் எல்லாம் எதிர்பார்க்காம வேற எங்க இது அந்த ஆறு அங்கங்களை தவிர ஆணுகூல்ய சங்கல்பம் முதலியதான ஆறு அங்கங்களை தவிர வேற அங்காந்தரங்களை இந்த பக்தி பிரபத்தி எதிர்பார்க்காதுன்னு சொன்னார் இல்லையோ. அப்ப இந்த பிரபத்திக்கு தேவையான அங்கங்கள் அஞ்சு அங்கம் ஒரு அங்கி ஆணுகூல்ய சங்கல்பா பிராதிகூல்ய வர்ஜனந்ததா ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசா கோத்ருத்த வர்ணந்ததா ஆத்மரக்ஷேப கார்பண்யோ ஷட்விதா சரணாகதிஹீனுங்கிற வச்சனங்கள்லாம் இருக்கும் இல்லையோ. அதனால இந்த ஆறு அங்கங்களையும் இந்த ஸ்லோகத்துல 12வது ஸ்லோகத்துல காமிச்சா கல்பஸ்தோமேபியபாஸ்தத்வதிதரகதயோ அசக்தி தீ பக்தி பூம்னா ரங்கேஷ பிராதிகூல்ய க்ஷரண பரிடமன் நிர்விகாதானுகூல்யாஹ. இப்ப இந்த ரங்கேஷ பிராதிகூல்ய க்ஷரண பரிணமன் அப்படிங்கிற வாக்கியத்தினாலேயும் நிர்வி காதானுகூல்யாஹா அப்படிங்கிற வார்த்தையினாலேயும் ஆனுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்யஷ வர்ஜனம்ங்கிறதான ரெண்டு அங்கத்தை காமிச்சார். அதுக்கு மேல திராதாரம் துவாம், அப்ப திராதாரம் துவாம் அப்படிங்கறது கோத்ருத்த வரணும். ஏ ரங்கநாதன், திராதாரம் என்ன உன்னை தவிர எனக்கு காப்பாற்றுறவார் யாரும் இல்லை. ஆவாரார் துணையன்ன அலநேர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் பிறவி கடலுள் நின்று நான் துளங்க தேவார் கோலத்துடன் திருச்சக்கரம் சங்கி நடும் ஆவாய் ஒன்று நடும் அடியே நடுமானானேன்னு ஆழ்வார் காமிச்சாரு. இது மாதிரி என்ன காக்க வல்லார் வேற யார் உண்டோ, காக்கும் இயல்வினன் கண்ண பெருமான் செயற்கை செய்து என்னந்தியுள்ளே அப்படின்னார் ஆழ்வார். காக்கும் இயலும் காப்பாத்துறதுங்கிறது சுவாபாவிகமா சித்தம் உனக்கு, சுவாபாவிகமான விஷயம். மிச்ச பேர்லாம் காப்பாத்துறது, இப்ப இவனுக்கு காப்பாத்துறது சுவாபாவிகம்னா மிச்ச பேருக்குலாம் காப்பாத்துறதுங்கிறது ஔபாதிகம். ஏன்னா இவன் சுதந்திரமா காப்பாற்ற முடியாது, சர்வேஸ்வரனால ஒண்டிதான் சுதந்திரமா காப்பாற்ற முடியும். அதனால ஆழ்வார் காக்கும் இயல்வினன்னு சாதிச்சார். அதனால இங்க அது காமிக்கிறார், காக்கும் இயல்பினன் காப்பாத்துறதுங்கிறது தனக்கு சுவாவ சித்தமான குணமா இருக்கிறபடினாலே அவன்கிட்ட தானே கேட்க முடியும். அந்த கோத்ருத்த வரணம்ங்கிற அங்கத்தை திராதாரம் காப்பாற்றுபவான் நினைச்சு சரணாதி வந்தேன். அபே சரண வரண தோநாத நிர்விக்னயந்தா, என்னுடையதான விக்னங்கள் எல்லாம் போக்கி கொடுக்கறதுக்கு தொன்னிக்ஷி ஆத்மரக்ஷாம், ஆத்மரக்ஷை பண்ற உம்மிடத்துல சரணாதி பண்ற. அப்ப மகாவிஸ்வாசம் வேணுமே, அதுக்கு விரையற உம்ம தவிர வேற யாராலையும் காப்பாத்த முடியாதுங்கிறத தெரிஞ்சுன்னு விரையறோம் இல்லையோ, அந்த விரைத ரபஜ ரபசதுஷகான்னு காமிச்சாரு. அதுதான் மகாவிஸ்வாசம்ங்கிறதான அங்கம். சரி, அங்கியது அப்படின்னா நாத நிர்விக்னயந்தா தொன் நிக்ஷிப்தாத்மரக்ஷாம், ஒன்னிடத்துல தேவரீரிடத்துல சமர்ப்பிக்கப்பட்டதான ஆத்மரக்ஷை, அதுதான் இங்க அங்கியான பிரபத்தி. சரி, கார்பண்யம்ங்கிற அங்கம் இருக்கு. இந்த கார்பண்யம்ங்கிற அங்கம் எங்க இருக்குன்னார், கல்பஸ்தோமேபி அபாஸ்தத்திதரகதயோ சக்தி பக்தி பூம்னா, கோடி கோடி யுகமானாலும் என்னால என்னுடைய ஆத்மாவை உஜ்ஜீவனம் பண்ணிக்கிறதுங்கிறது என்னோட பிரயத்தனத்தினால பண்ண முடியாது, அது தேவரீராலேயே பண்ண முடியும் அப்படின்னு பெருமாளிடத்துல சரணாதி பண்றாரு. கார்பண்யம் இந்த கிருப்பணத்தை ஆவிஷ்காரம் பண்ற. அதனால நான் என்ன பண்றேன், சொப்ரவர்த்தியம் தியஜந்தி, நான் என்னுடைய காரியங்கள்லாம் விட்டுடுறேன். அப்ப எல்லாத்தையும் விட்டுடலாமோன்னு அப்படின்னு கேட்டுண்டா, இந்த சொப்ரவர்த்தியம் தியஜந்தின்னு சொன்ன விஷயத்துல மேல அடுத்து அதுக்கு மேல் சந்தேகம் கேட்டுட்டு அதுக்குதான் அடுத்த இன்னைக்கு 13வது ஸ்லோகம் அதை தெஜந்தி அப்படிங்கிற விஷயத்த வியாக்கியானம் பண்றதுக்குதான் 13வது ஸ்லோகம் வந்தது. அப்ப எல்லாத்தையும் விட்டுடலாமா அப்படின்னா, எல்லாத்தையும் விடுறதுக்கு இல்லப்பா, எத்தையுமே நமக்கு விடுவதுக்கே இல்லை, எது உத்தர கிருத்தியத்திலையும் சாஸ்திரியமான கர்மாக்களை தான் பண்ணணும் அப்படிங்கறத சொல்ல போறேன். அதுக்காகத்தான் அப்ப முதல் ஸ்லோகத்துல சொப்ரவர்த்தின் தியஜந்தி, தான் வேலையெல்லாம் விட்டுட்டு உட்கார்ந்துருக்கான்னா ஏகதேசியா சொல்ற மாதிரி ஆயிடுறது. அதுக்கு அப்படி அர்த்தம் இல்ல. சொப்ரவர்த்தின் தியஜந்தினா இனிமே நான் காப்பாத்திக்கிறேன் என்னங்கிறதான எண்ணத்தை விடுறேன்னு தவிர கர்மாவை விட்டுட்டேங்கிற அர்த்தம் இல்லைங்க. சர்வேஸ்வரன் தான் காப்பாத்துறான், நான் ஒண்ணும் பண்ணலங்கிறதான அந்த எண்ணத்தை சாத்திக தியாக பூர்வகமாக சொப்ரவர்த்தின் தியஜந்தி, நான் இதுல என்னுடைய அகம் மத்ரக்ஷண பரஹா மத்ரக்ஷண பலந்ததா நாமம ஸ்ரீபதே தேவே ஆத்மா அதம் ஆத்மானும் நக்ஷிவேதா அப்படின்னு காமிச்சாரு. ஒரு நிபுணனா இருக்கக்கூடியவன் இப்படி தன்னையும் தன்னை காப்பாத்தி கொள்றதும் அதனால உண்டான பலனும் எல்லாம் எம்பருமான பொருட்டு அப்படின்னு விட்டவனுக்கு என்ன இருக்கு, வரத நிஜபரகா நிர்பரோ நிர்பயோஸ்மி அப்படின்னு இருக்கானோ இல்லையோ. அதனால இததான் சுப்ரவர்த்தின் தியஜந்தின்னு சொல்லிட்டே தவிர எல்லாத்தையும் விட்டுட்டு உட்கார்ந்துருக்கான் அத்வைத சன்னியாசிகள் மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு கேட்கற இதுல சங்கல்ப இதுல கணக்கு சடதூஷணி இல்ல. சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொன்னா எனக்கு நான் எல்லாத்தையும் விட்டவன் நானே பிரம்மமாயிட்டேன்னு சொல்றியே, சந்தியாவந்தன வேளாயா முக்தோகமிதி மன்னியச, எனக்கு எல்லாம் நான் முக்தன் ஆயிட்டேன்னு சொல்ற, ஜீவன் முக்தன்னு சொல்ற. ஆனா கோடியால ஒரு ஆத்துல லட்டு இது போட்டு இட்லி போட்டு சதியாராதனை பண்றான்னா அங்க தண்டம் எடுத்துட்டு போய் பிக்ஷைக்கு போறியேன்னு, சந்தியாவந்தன வேளாயாம் முக்தோகம் எதுமன்யசே கண்ட லட்டுக வேளாயாம் தண்டமாதாய தாபசி அப்படின்னு கேட்டேன். அது மாதிரி இல்லாம சொப்பிரவர்த்தியும் தியஜந்தினா என்ன அர்த்தம், தன்னுடைய பிரவர்த்திகளை தான் பண்றோங்கிற எண்ணத்தை உடணும்னு அர்த்தம். அப்ப இந்த 12வது ஸ்லோகத்துல இந்த அங்கங்கள் எல்லாத்தையும் சொன்ன, ஆனகோல்லிய சங்கல்பா, பிராஜகோல்லிய வர்ஜனம், ரக்ஷிஷ்யதி விஸ்வாசா, கோத்ருத்த வர்ணந்ததா, ஆத்ம ரக்ஷா ஆத்ம நிக்ஷேப கார்பண்யா, சத்விதா சரணாகதியின் சாங்கமான சரணாகதியினுடைய அங்க சுரூபங்களை 12வது ஸ்லோகத்துல காமிச்சார். அதுல காமிக்கிறச்சு சொப்பிரவர்த்தியன் தியஜந்தின்னு முடிச்சார் ஸ்லோகத்தை. தன்னுடைய பிரவர்த்திகளை விட்டார்கள் அப்படின்னா சொரூபத்தா விட்டணுமா அப்படின்னு கேட்டுட்டோம். ஏகதேசிய இந்த இடத்துல சொரூபத்தோட அத்வைதிகளை போல ஏகதேசியாலும் சொரூப தியாகம் தான் பண்ணணும். ஏன்னா இது வந்து பகவானுக்கு நமக்கு கொடுத்ததான சேஷத்துவத்துக்கு ஹானி, நாம இந்த கர்மா அனுஷ்டானம் பண்ணா, அதனால எல்லாத்தையும் சொரூபத்தா விட்டுடணும்னு அவ வியாக்கியானம் பண்ணா. அதை கண்டிச்ச, அப்படி விட்டுட முடியாது. அப்படி விட்டுட்டா என்ன ஆயிடும்னா, அவளுக்கு என்ன சாதிச்சான்னா சுரக்ஷர சொவியாபாரத்தை உட நிவர்த்தி அப்படின்னு. சேஷத்தம்னா என்ன, சுரக்ஷர சொவியாபார நிவர்த்தி, தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு நாம் செய்யக்கூடிய முயற்சியே உடணும், அதனால ஒண்ணும் பண்ணக்கூடாது அப்படின்னு அவ வியாக்கியானம் பண்ணா. அப்படி சொல்லிட்டா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஸ்நான பானாதிகளும் தவிர பிரசங்கிக்கும் அப்படின்னு ஸ்ரீமத்சாரத்துல சாதிச்சு. சரக்ஷண சத்யாபாரம்னா இந்த ஆத்மாவை காப்பாத்திக்கிறதுக்காக பண்ண வேண்டிய பிரவர்த்திகளை உடனும் மாத்திரம் அர்த்தம் இல்ல. நாம் நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இந்த சரீரத்தை காப்பாத்திக்கிறதுக்காக தான் குளிக்கிறோம், நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக தான் சாப்பிடுறோம், நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக தான் துணி உடுத்துறோம், இதெல்லாத்தையும் விட்டுறணுமே. அப்ப சுரக்ஷண சவ்யாபார நிவர்த்தி தான் சேஷத்துவம்னு சொன்னியானா, இதெல்லாம சுரக்ஷண சவ்யாபாரம் தான், அப்ப இதெல்லாம் நிவர்த்திக்க முடியுமோ? சாப்பிடுறதையோ நாம் துணி உடுக்காம இருக்கலாம், குளிக்காம இருக்கலாம், சாப்பிடாம இருக்க முடியுமோ? அப்ப சுரக்ஷண சவ்யாபார நிவர்த்தி தான் சேஷத்துவம்னு சொன்னியானா, ஸ்நானபானாதிகளும் தவிர பிரசங்கிப்பும், அதையும் உட மாறி ஆயிடும், அதனால சர்வதா அப்படி இல்ல, அதுக்கு அர்த்தம் இல்ல அப்படின்னு அங்க சாச்சு. அப்ப ஆத்ம லட்சணம்னா என்ன அப்படின்னா, நான் என்ன காப்பாத்துக்கிறேங்கிற புத்தியை தான் உடனுமே தவிர எல்லாத்தையும் நாம காப்பாத்துக்கிற கைய ஒரு காரியம் பண்ணாம இருக்கணும்னு அங்க அர்த்தம் இல்ல. அப்படி இருந்தா அது இந்த மாதிரி தோஷங்கள்ல கொண்டு போய் விடும்னு காமிச்சேன். அதுக்கு மேல இந்த ஸ்லோகத்துல உத்தர கிருத்தியம் எப்படி இருக்கும், உத்தர கிருத்தியத்துல ரெண்டு விதமான விஷயத்த காமிக்க போற. உத்தர கிருத்தியாதிகாரத்திலையும் அதுக்கு மேல வரக்கூடியதான அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டதான விஷயங்கள் என்ன, சாஸ்திரிய நியமன அதிகாரம்னு அதுக்கு அர்த்த அதிகாரம் இருக்கு. உத்தர கிருத்தியத்துல எப்படி இருக்கணும், உத்தர கிருத்தியத்துல பண்ணக்கூடிய கர்மாக்களை எப்படி அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த சொன்னார். இந்த நிபுண கிருத்தியமா சாங்க பிரபதனாதிகாரத்துல நிபுண கிருத்தியமா ஒரு விஷயத்த சொன்ன என்ன அப்படின்னா, இந்த புத்திபூர்வகமான பாபங்கள் வராம இருக்கணும், உத்தர கிருத்தியத்துல புத்திபூர்வகமான பாபங்கள் வராம இருக்கணும் அப்படின்னு பிரபத்தி பண்ற காலத்திலேயே பிரார்த்திக்கணும், இது நிபுண கிருத்தியம்னு சொல்லுவோம். இப்ப பிரசித்தமா ஒரு ஒரு விருத்தாந்தம் சொல்றது உண்டு. இந்த ஊர்ல ஸ்ரீரங்கத்துல எழுதிருக்கச்சு, பிராச்சீன காலத்துல பெருமாளுக்கு மத்தியான திருவாராதனத்துக்கு பெரிய அவசரம்னு பேரு. மத்தியான திருவாராதனம் பண்ணினதுக்கு பண்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் நமக்கு வடகலையாருக்கு அவகாசம் உண்டாம். வடகல ஆச்சாரியால் எல்லாம் போய் இந்த சிஷ்யால கூட்டிட்டு போய் பெரிய பெருமாள் சன்னதியில பிரபத்தி பண்ணி வைக்கிறது, பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணி வைக்கிறதுங்கிற பழக்கம் உண்டு. இப்ப கடைசியா அந்த அனுஷ்டானம் பண்ணது மதுராந்தக சுவாமி வந்து வாசுதேவாச்சார சுவாமி, அதாவது இந்த புத்தங்கோட்டை வாசுதேவாச்சார சுவாமிக்கு பெரிய பெருமாள் சன்னதியில பண்ணி வச்சிருக்காரு கடைசியா. அதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஸ்ரீரங்கத்துல நாராயண சுவாமின்னு எழுதியிருந்தார். யாருன்னா டெங்கினிகோட்டை சுவாமின்னு, வரதராமானுஜ மகாதேசிகன்னு ஒரு திருநாமம். அந்த சுவாமி எப்போதும் நாராயண ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கிறதுனால நாராயண சுவாமின்னு விவகாரத்துல அவரை கூப்பிட்டு இருந்தா. அந்த சுவாமி கிட்ட இப்ப இதுல பரகால மடத்துல சுப்பிரசித்தராய் பரவாகோட்ட சுவாமிக்கு ஆச்சாரியனா எழுதியிருந்ததான அபிநவ ரங்கநாத மகாதேசிகன் எழுதியிருந்தார். அந்த சுவாமிக்கு இவரிடத்துல சரணாகதி, யார்கிட்ட, வரதராமானுஜ மகாதேசிகன் இடத்துல சரணாகதி. எங்க சரணாகதினா பெரிய பெருமாள் மூலஸ்தானத்துல பெரிய பெருமாள் சன்னதியில அவருக்கு சரணாகதி அபிநவ ரங்கநாத மகாதேசிகனுக்கு. அப்ப அபிநவ ரங்கநாத மகாதேசிகன் பிரார்த்திச்சாராம், எனக்கு புத்திபூர்வகமான உத்தராகம் ஏற்படாம பெருமாள் சங்கல்பிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சாராம். அது மாதிரி பிரார்த்திக்கணும் தேவரேன்னு. அப்ப அந்த சுவாமி அதை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடித்து அப்படின்னு அவருடைய பரகாலப சுவாமியுடைய விருத்தாந்தத்துல இப்படி சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்காடா அப்படின்னு சொல்லி அடியன் நேர பரவாகட்ட சுவாமியினுடைய திருவாக்கினால் இந்த விஷயத்த கேட்கறதுக்கு அடியனுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. எதுக்காக சொல்ல வரேன், இப்படி புத்திபூர்வகமான உத்தராகங்களையும் போறதுக்கு சேர்த்து பிரபத்தி பண்றது, பிரபத்தி காலத்திலே அனுஷ்டானம் பண்றதுங்கிறது சர்வ நிச்சயமா உண்டு. அது நிபுண கிருத்தியம்னு தேசிகன் சாங்க பிரபத்தனாதிகாரத்துல எடுக்கிறார், சுவாமி தேசிகன் எடுக்கிறார். சரி, அப்படி பண்ணல அப்படிதான் என்ன பண்றதுன்னா, புத்திபூர்வகமான உத்தராகங்கள் ஏற்படாது. சர்வேஸ்வரன் தான் பிரபத்தி சீகாரம் பண்ணிட்டானா அப்படிங்கறத எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது? சர்வேஸ்வரன் எழுத்தாப்புல இருந்தா நாம் தெரிஞ்சுட்டுள்ளான், நமக்கு அவன் மறைஞ்சுதான் இருக்கான். எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அதுக்காகத்தான் சோதனாதிகாரெல்லாம் காமிச்ச, எப்படி இல்லாம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது சுனிஷ்டாபிஜானாதிகாரத்துல சுவாமி தேசிகன் அவன் சொரூப நிஷ்டா ஆத்ம நிஷ்டை எல்லாம் சொல்லிட்டு வரும். உபாய நிஷ்ட அப்படிங்கிற நிஷ்டைகள்லாம் நமக்கு ஏற்பட்டதுன்னா பெருமாள் இதை சீகரிச்சிருக்கான்னு அர்த்தம் அப்படிங்கறதுலாம் சாதிச்சுன்னு வர. இப்படி நாம் சாங்கமான பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணினதுக்கு அப்புறம் வரக்கூடியதான புத்திபூர்வகமான பாபங்கள் சர்வதா பெருமாள் ஏற்பட மாட்டான். ஆனா நாம் ஒத்துந்துக்கோம் பிராரப்தத்தை, அதனால அந்த பிராரப்த வசாத ஏதாவது புத்திபூர்வகமான பாபங்கள் ஏற்பட்டு விடுத்துன்னா அந்த பாபங்களுக்கு முதல்ல நம்மள வெக்கப்பட வைப்போம், அனுதாபம் பண்றது. அதுக்கு மேல அந்த பாபத்துக்கு உண்டாதவனத பிராயச்சித்தத்தை பண்றது, அதுக்கும் சக்தி இல்லையா புனப்பிரபதனத்தை பண்றது, இப்படி எல்லாம் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தினால நாம் பண்ணக்கூடிய பாபங்கள்லாம் பெருமாள் போக்கம். இவனுக்கு எத்தியாவது கடைசியா பிராயச்சித்தி எம் சாத்திர எத் புனகா சரணம் ரஜயதுன்னு லட்சுமி தந்திரம் சொல்றது. திருப்பி பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ண வச்சு பிராயச்சித்த பிரபத்தியை பண்ண வச்சு இந்த பாபங்கள் எல்லாம் போக்கி அவனை விதூத பாபனாக்கி அவனை மோட்சத்துக்கு அழைச்சின்னு போறான். இது ஒரு பக்கம், அதாவது புத்திபூர்வகமான பாபங்கள் சம்பவிச்சுடுத்துனா என்ன பண்றது. சரி, இனிமே இவனுக்கு கிருதகிருத்தியன்னு ஆய் போயிடுச்சு, என்னைக்கு பிரபத்தி பண்ணிட்டானோ இனிமே அவனுக்கு செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லையே அப்படின்னா, தன்னுடைய வர்ணாசிரம கர்மங்கள்லாம் விட்டுள்ளாமா என்ன, அதனால அது வந்து செஞ்சுதான் அவனுக்கு மோட்சமோ, இல்ல அது செய்யாததுனால ஏற்பட்டதான பாபத்தினால மோட்சத்துக்கு தடையோ ஏற்படுறது இல்ல. ஏன்னா சர்வேஸ்வரன் சங்கல்பிச்சுதான், என்னைக்கு சங்கல்பிச்சான், இவன் என்னைக்கு பிரபத்தி பண்ணானோ அயதேர தேகாவசானே அயம் முக்தோபவத்து அப்படின்னு பெருமாள் சங்கல்பிச்சுதான் அப்படின்னு சர்வதா அவனுக்கு மோட்சம் உண்டு. அப்ப இந்த கர்மாக்கள் எல்லாம் பண்ண வேண்டாமே அப்படின்னு கேட்டா, அப்படிதான் இல்ல சர்வதா பண்ணித்தான் ஆகணுங்கிறதுதான் சாஸ்திரிய நியமனாதிகாரத்துல சுவாமி காமிச்சார். இப்படி பண்ற காலத்துல சரி கர்மாவை பண்றோம் சுவாமி, கர்மாவை பண்ணா தேவதாந்திர பஜனம் வருது, பைஷுதேவம் பண்றோம், பைஷுதேவம் பண்ணா ருத்ராய பசுபதையே ஸ்வாஹான்னு ருத்ரனுக்கு ஆகுதி சமர்ப்பிக்கிறோம். அப்ப நமக்கு தேவதாந்திர பஜனை வந்துருச்சுன்னா பிரபன்னனுக்கு அது விரோதமாச்சு, பிரபன்னனுக்கு விளக்க வேண்டியதெல்லாம் முதல்லது தேவதாந்திர சம்பந்தமாச்சு, இங்க தேவதாந்திரங்களை ஆராதிக்கும்படியான ஆயிடுத்து அப்படின்னு கேள்வி கேட்டா, அதுக்குதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருஷ்டாந்தம் சொன்னேன். ஒரு ராஜா வரான், ராஜாவுக்கு புஷ்பமாலை போடுறான், எங்க போட்டா ராஜாவுடைய சட்டையில தான் போட்ட, ராஜா மேல சட்டை போட்டுன்னுக்கா, தன்னோட உடம்புக்கு மேல சட்டை போட்டுன்னுக்கான், அந்த சட்டையில புஷ்பமாலைய வர ஜனங்கள் போடுறான், அதனால ராஜா சந்தோஷப்படலாம். அது மாதிரி பெருமாள் இந்த இந்திராதிகளை தனக்கு கஞ்சுக்கியமா தனக்கு சட்டையா வச்சிருந்துக்கான், அதனால அந்த தேவதைகளை ஆராதனை பண்ற காலத்துல இவாளுக்கெல்லாம் அந்தர்யாமியான சிவன் நாராயணன் இருக்கு. ஏன்னா இந்த கர்மாக்களை நாம் அனுஷ்டானம் பண்ணித்தான் ஆகும், அந்தந்த வர்ணாசிரம தர்மங்களை மீறறதுக்கு நமக்கு சர்வதா அதிகாரம் இல்லை, அதனால கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்ணித்தான் ஆகணும். அப்படி அனுஷ்டானம் பண்ற காலத்துல தேவதாந்திர வஜனம் ஏற்படுறதுன்னா அந்த தேவதாந்திரங்கள் எதுவுமே பகவதாத்மகம்ங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு புத்திபூர்வம் அந்த தேவதைகளை சுதந்திரமா பத்தினாதான் தேவதாந்திர சம்பந்தம். இந்த தேவதை எம்பெருமானுக்கு சரீரபூதன் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு நாம் அந்த கர்மாக்களை நமக்கு சாஸ்திர சோதிதமான கர்மாக்களை அவசியம் அனுஷ்டானம் பண்ண வேணும். அதனால இது உத்தர கிருத்தியத்துல புத்திபூர்வகமான பாபங்கள் ஏற்பட்டா பண்ண வேண்டியது, உத்தர கிருத்தியத்துல கர்மாக்களை எப்படி அனுஷ்டானம் பண்ணணும், தேவதாந்திர சம்பந்தம் இல்லாம எப்படி இருக்கிறது, சாஸ்திரியமான மார்க்கத்துல சாஸ்திர சோதிதமான மார்க்கத்துலதான் கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்திலெல்லாம் எடுத்து காமிச்சுன்னு இந்த ஸ்லோகம் வருது. தெக்தோபாய வியபாயுபய கரணே சத்ரபான் சானுதாபான் ஹந்தசர்வம் ரங்கிநியாசாந்தராங்க അമന്നാംഖില ജനഹിത ഗോചരത്വനിദേശ പ്രീതിപ്രാപ്ത സ്വർണാശ്രമ ശുഭചരിതാൻ പാസി ധന്യാൻ അനന്യാൻ. ഇപ്പടി പ്രപന്നർക്ക് இங்க ஆழ்வார் ரொம்ப தேசிகன் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதத்தை சேர்த்த பிரபன்னர்களை சொல்லணும். எப்படிப்பட்டவர்னா, நம்ம ஆழ்வார் செய்த வெள்ளியர் வையத்தேவரரா ஸ்ரீவரமங்கள நகர் செய்த வெள்ளியர்னு சாதிச்சார் என் சுவாமி தேசிகன். தன்யான் ரொம்ப பாக்யசாலிகள், ஏன்னா இவர்களுடையதான பாபங்களை போக்குறதுக்கு இவர்கள் எடுத்துக்கிற முயற்சியை விட சர்வேஸ்வரன் ரொம்ப முயற்சி எடுத்துக்கணும். இவர்களை கர்மானுஷ்டானம் பண்ணி வைக்கிறதுல சர்வேஸ்வரன் முயற்சி எடுத்துக்கணும். அதனால எம்பெருமானாலே தாங்கப்படுவர்களாக இருக்கிறதுனாலே தன்யான் இவர் ரொம்ப தன்யர்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட யார் கே தன்யாக யார் தன்யர்கள் அனன்யான் தன்யா. எம்பெருமான தவிர வேற எதுவும் நமக்கு இல்ல அப்படின்னு எம்பெருமானிடத்துல சாங்கமான பிரபத்தி பண்ணவர்களான செய்த வேள்வியர் வாழும் சோம்பரை உகத்தி அப்படின்னு எம்பெருமானுடைய பிரீத்திக்கு விஷயமானவர்களாய் இருக்கக்கூடியதான சீவகிருஷ்ணவர்களாய் பிரபன்ன நிஷ்டர்களை கொண்டாடுறார் பாசி. அவர்களா தட்சிக்கிறியப்பா, என்ன ஆச்சரியம், உனக்கு ஒரு குணம் உண்டு. உன்னுடைய பத்னிக்கு தான் அந்த பேர், என்ன பேருனா சர்வம் சகான்னு பேர் அவளுக்கு. ஆனா நீ என்ன சொல்லிருக்க, ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்யா எஸ்தாம் உள்ளங்க வர்த்ததே ஆக்யா சேதி மமத்ரோஹி மத்பக்தோபி நவைஷ்ணவஹான்னு சொன்ன நீ, அவர்கள் ஆக்யாச்சேதனம் பண்றச்சே உன்னிடத்துல பிரபத்தி பண்ணிட்டாங்கிற காரணத்தினால அவர்களுக்கு எதையாவது ஒரு விதத்தை பண்ணி அவர்கள் பாபம் இல்லாதபடி பண்ணி வைக்கிறியே, என்ன சாமர்த்தியம் என்ன சாமர்த்தியம்னு கொண்டாடுறார். அந்த கலுஷா ஹந்த ஹந்த நான் ஐயோன்னு அடிச்சுட. அப்பா உன்னுடைய பித்து எனக்கு உன்னிடத்துல இருக்கிற பித்தை விட உனக்கு எங்களிடத்துல எவ்வளவு பைத்தியம், நீ பெரிய பைத்தியமானா இருக்க, எங்களை எப்படியாவது தன்னுடைய சோதிக்கு அழிச்சுன்னு போயிடணும்னு என்னென்ன காரியம் பண்ணி வைக்கிறப்பா நீ. நாங்களா எங்களால போக்கிக்க முடியா துர்மோச்சோத்பன கோடி நிபிடகா அப்படி இருக்கக்கூடியவர்களான எங்களுக்கு ரொம்ப சுலபமா உன்னுடைய சர்வசக்தித்வத்தை உபயோகப்படுத்தி எங்களெல்லாம் கூட்டிட்டு போய் எங்களை விதூத பாப்பர்களாய் பாபம் அற்றவர்களா ஆக்கி உன்னுடைய சோதிக்கு அழைச்சிக்கிறிய. எந்த விதத்திலையும் யாருக்கும் ஹானி வராதபடி எந்த சாஸ்திரத்துக்கும் கலக்க வராதபடி பண்ணிக்கிறிய, என்ன ஒரு சாமர்த்தியம் தேவர் இருக்கு இருக்கு அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக ஹந்தங்கிற பதத்தை போட்டார். சர்வம் சகத்வம் ஏ ரங்கின் ரங்கநாதா சர்வம் சகா எல்லாம் பொறுக்குறது. அன்னைக்கு சிசுபாலனுக்காவது 99 விசவு கேட்பார் சவிசுடு கீழ்மை வசவுகள்னு வெய்யக்கூடிய சிசுபாலனிடத்துல 99 விசவு பொறுத்தீரு. ஆனா நான் அதை விட கேடு கட்டவனா இருக்கேனே, என்னிடத்துல அவ்வளவையும் பொறுத்து இருக்கிறேன். அதனால வெறும் சகத்துவம் இல்ல, சர்வம் சகா அப்படின்னு எல்லாத்தையும் பொறுக்கிற, நான் நீர் இல்லேன்னு வாதம் பண்ற அதிவாதம் பண்ற அத கூட பொறுத்துண்டு. எனக்காக என்னுடைய இத்தனையும் அடையனானா இருக்கு இறங்கணும் அரங்கனா. ஏன்னா நீ இவன் என்ன பெருமாளை எதுக்காக பாக்குறாருன்னா, இவன் இல்ல இல்லன்னு சொல்றான், அதனால இவனை வந்து நிகிரகம் பண்ணிடலாமான்னு பார்த்தா இவன் யார் இல்லன்னு சொல்றான், ரங்கநாதன் இல்லேங்கிறான், உங்க ரங்கநாதன்கிற தெய்வம் இல்லைங்கிறான். இப்ப இல்லேன்னு சொல்றதுக்காவது என் பேரை சொல்றானோ இல்லையா. அப்ப இப்படி இவனிடத்துல ஒரு பிரீத்தி அப்படின்னா இவனுக்கு நம்ம அனுகிரகம் பண்ணும். இவன் இருக்குங்கிறதால என் பேர் சொல்லல, இல்லைங்கிறதுனால என் பேரு சொன்னான், ஆனா இல்லையோ இருக்கோ என் பேரு சொல்லிட்டானே, அதனால இவனுக்கு நம்ம அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாள் நினைச்சிருக்க. அதனால இத்தனை மொய்த்தவள் வினைகள் நின்று மூணெழுத்துடைய பெயரால் கத்திர பந்து மண்ணே பராங்கதி கண்டு கொண்டான், இத்தனையும் அடியனானார். இவ்வளவு இருந்தா நாம மாத்திரம் சொல்றதுனாலேயே இத்தனையும் அடியனானாருக்கு இறங்கணும் அரங்கனாய அவர்களிடத்துல ஒரு பிரீதியோட அவர்களுடையதான பாப்பங்களை போக்குறதுக்கு அவர்கள் எடுக்கிற முயற்சியை விட இவன் எடுக்கிற முயற்சி அவர்களுக்கு புத்தியில புகுந்து இந்த பாப்பம் பண்ணிட்டோங்கிற புத்தியை கொடுத்து இனிமே பண்ணாதபடி பண்ணி வச்சு அதுக்கு வேண்டியதான பிரதிபதோக்தமான பிராயச்சித்தங்களை பண்ணி வச்சு அதுக்கு சக்தி இல்லைன்னா புனப்பிரபதனத்தை பண்ணி வச்சு இவ்வளவு அவன் பாடுபட்டு இருக்கான். இவனா எப்படி பொறுத்து எப்படி பாடுபடுறனா சர்வம் எல்லாத்தையும் பொறுத்துண்டு பண்ணு. சந்தோஷமா பண்றா, அதாவது இவர்கள் இடத்துல சந்தோஷமா பண்றான்னா தோஷ போக்கியத்தை ஏற்பட்டு போயிடுறது. சந்தோஷமா பண்ணல, பண்றது தப்புதான், ஆனா அந்த தப்ப அனாதரிச்சு பொறுத்துண்டு நக்ஷமாமி வசுந்தரேன்னு சொன்னவன், பொறுத்துக்க மாட்டேன்னு சொன்னவன் ரொம்ப பொறுமையா இருக்கும். பொறுமையா இருந்து இவனுடைய பாபங்கள்லாம் போக்குறதுக்கு தான், ஏன்னா அவன் பிரவர்த்திக்கலைன்னா நாமால ஒரு காரியம் பண்ண முடியாது. அவன் நம்முடைய சொரூபஸ்துதி பிரவர்த்திகள்லாம் அவன் அதீனமா இருக்கிறதுனால இவன் நம்ம பண்ண தப்புக்கு மாத்திரம் நம்ம பிரவர்த்திக்கிறோம். அந்த தப்புக்கு பாய்ச்சித்த நம்மளுடைய கையில இல்ல, அது பண்ணும்படியா அவன் பிரவர்த்திக்கும், அவன் பிரவர்த்திக்க வைக்கிறானே, என்ன ஒரு ஆச்சரியமான தேவரீருடைய சக்தி. விடப்பட்ட உபாய வியபாயம், உபாய வியபாயம்னா என்ன அர்த்தம்? உபாயம் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் பக்தின்னு. வியபாயான் அப்படின்னா அந்நிய தேவதைகளை ஆசிரியக்க கூடியதான அந்த ஆபத்துகள் பாபங்கள். தெக்தோபாயவ்யபாயான் ததுபயகரணே, ததுபயகரணே இவைகள் செய்வதில் சத்ரபான் சானுதாபான், இது ஏதோ ஏற்பட்டு போயிடுத்து, அசாஸ்திரியமான காரியங்களை பண்ணும்படியாக ஆய்வு கொடுத்து சத்ரபான் இதனால வெட்டப்படுறோம், சானுதாபான் அனுதாபம் படுறோம். பூயோபி பிரபத்யா பிரசமித கலுஷான், அப்படி வெக்கப்பட்டு தேவரீர் இடத்துல சரணாகதி பண்றோம். என்ன பூயோபி மீண்டும் தத் பிரபத்யா, தேவரீருடைய திருவடிகள்ல பண்ணக்கூடிய பிரபத்தினாலே பிரசமித கலுஷான் போக்கடிக்கப்பட்ட காலுஷ்யத்தை உடையவர்களாய் அந்த சர்வம் சகா, இவ்வளவும் தேவரே பொறுக்கிறேன். அகில ஜனஹிதா கோச்சர தொன்னிதேச, ஹே ரெங்கின்னு சர்வம் சக ரெங்கின்னு பம், எல்லாத்தையும் பொறுக்கிறேன் நீர். என்ன ஞாசாந்தரங்கா, ஞாசாந்தரங்க அகில ஜனஹித ஹிததா கோச்சர தொன்னிதேச, ஞாசாந்தரங்கம் நியாசத்துக்கு நியாச வித்தியில சொன்னதான அந்தரங்கமான ஒரு விஷயம் நியாச வித்தியில. அப்ப வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் அனுஷ்டிக்கணுமா வேண்டாமான்னா வர்ணாசிரம தர்மங்களை அவசியம் அனுஷ்டிக்கணும். அப்ப அதெல்லாம் எதிர்பார்க்காதுன்னு சொன்னீர, அதெல்லாம் எதிர்பார்க்காதுன்னு வந்து பிரபத்தியுடைய வைசிஷ்டியம் சொல்றதுக்காக. ஆனா அவனவனுக்கு அவனுடைய வர்ணத்துக்கும் அவனுடைய அனுஷ்டானத்துக்கும் உள்ளதான அவனுடைய ஆசிரமத்துக்கும் உள்ளதான கர்மாக்களை பகவத் பிரீதிக்காக அவசியம் அனுஷ்டானம் பண்ணித்தான் ஆகும். எப்படின்னா உத்தரகிருத்தியாதிகாரத்துல சாதிக்கிறார், அக்கறையில் அபிபத தேசத்துக்கு போக ஓடம் பார்த்திருப்பார், நினைத்த போது விடவொண்ணாத பணபந்த தியூதத்திலே இழியாதே, வேண்டின மட்டிலே தலைக்கட்டுகை கீதான விகார தியூதத்திலே இழந்தாலும் தியூத சாஸ்திரத்தின்படியே அடிதப்பாதே கறி வைக்குமா போலே, ஆக்ஞானுகைகளாலே அடமை கொள்ளுகிற சாசிதாவினுடைய சாசனத்துக்கு பொருந்தின கால விசேஷாதி நிகத கைங்கரியத்தை விபரீதம் வித்த பரிகாரார்த்தமாக க்ஷீர சேவை பண்ணுவா, பித்த பரிகாரார்த்தமாக க்ஷீர சேவை பண்ணுவாரை போலே, ஓலன்னிக்கே அயத்னலப்தமான ஔஷதத்தாலே அவிலவிம்பிதமாக ஆரோக்கியம் பெற்றவர்கள் பால் வார்த்து உண்ணுமா போலே உகந்து பண்ணவும். சரிமா சாய்ச்சல், பழைய காலத்துல காவேரி இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகணும்னா அகண்ட காவேரி நல்ல பரிசல்ல போவா, இவன் போன சமயத்துல பரிசல் போயிடுச்சு. அப்ப பரிசல் வரவரலும் உட்கார்ந்துருக்கணும் காவேரி கரையில, இக்கரைக்கு அக்கறைக்கு போயிட்டு வரவரலும், அப்ப சும்மா இருப்பானேன்னு சொக்கட்டாம் விளையாடினான். பணபந்தம்லாம் இல்ல, எதனால வரலும் சொக்கட்டாம் காவேரி இது ஓடம் வருதோ அது வரலும், இதுக்கு இத்தனை இத்தனை நாள் இது முடியல வரலும் இருக்கணும்னா கிடையாது, ஓடம் வந்துட்டு ஆட்டத்தை கலைச்சிட்டு எழுந்து போயிடுவோம், அப்படிதான் விளையாடினுதான். அப்படி விளையாடினா கூட அந்த சாஸ்திரத்துக்கு எப்படி விதிச்சதோ அந்த விதி தப்பாம தானே வாடி விளையாட விளையாடுறோம், இல்லாட்டி சுவாரஸ்யம் போயிடும். அது மாதிரி நாம் நம்மளுடையதான நம்ம இப்ப ஓடம் பார்த்துருக்கோம், நம்ம மரணம்ங்கிற ஓடம் வர்றதுக்காக காத்துருக்கோம், அது வரலும் பொழுது போக்குறதுக்காக கர்மாக்களை பண்ணணும், அப்படி பண்ணா எப்படி வேணாலும் விளையாடலாமான்னா, எப்படி ஜோதிட சாஸ்திரத்தினுடைய கிரமம் தப்பாம நம்ம கர்மா காய நகர்த்துறோமோ அதே மாதிரி சொக்கத்தானுக்கு என்ன விதியோ அதுக்கு அந்த விதிக்கு அனுசரிச்சு நாம எப்படி விளையாடுறோமோ அது மாதிரி நாம் நம்மளுடைய வர்ணாசிரம கர்மங்களை அதனுடைய விதி மீறாத பண்ணணும் அப்படின்னு. அக்கறையில் அபிமத தேசத்துக்காக போக ஓடம் பார்த்திருப்பார், நினைத்த போது விடவொன்னால பணபந்த தூதத்திலே இழியாது. நினைத்த போது விடவொன்னால ஆரம்பிச்சுட்டா சாதாரணமா அந்த ஒன்னு ரெண்டு முடி பாக்கலேதான் அந்த ஆட்டம் முடியாது. அப்படிலாம் இப்ப அந்த பணம் கட்டி சொக்கட்டா விளையாடினான் அப்படி இல்லை. வேண்டின மட்டிலே தலை கட்டுகைக்கு, வேண்டின மட்டிலேனா ஓடம் வந்துருச்சுன்னா இந்த ஆட்டத்தை களைச்சிருந்து எழுந்துட்டு போயிடுவோம். ஈடான விகார தியூதத்திலே இடித்தாலும் தியூத சாஸ்திரத்தின்படியே அடிதப்பாதே கருவி வைக்குமா போல. அடுத்து சொன்னதான விஷயம் சாஸ்திரத்துக்கு ரீதியா மாதிரி சாஸ்திரத்தை மீறாம எப்படி விளையாடுறோமோ அந்த விளையாட்டுக்குள்ளதான விதியை மீறாம எப்படி விளையாடுறோமோ அது மாதிரி நாமும் நம்மளுடைய வர்ணாசிரம கர்மங்களை விதி மீறாம பண்ணணும். எப்படின்னா வாக்யானுகளாலே அடுதை கொள்ளுகிற சாசிதாயனுடைய சாசனத்துக்கு பொருந்தி, பெருமாளுடைய சாசனத்துக்கு பொருந்தி இந்த கர்மாக்களை நாம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு. எப்படி பண்ணணும் அப்படின்னா கால விசேஷாதி நிகேதமான கைங்கரியத்தை, கால விசேஷாதி நிகேதம்னா இந்த கர்மாக்களை இப்பதான் பண்ணணும், இந்த கர்மாக்களை இப்பதான் பண்ணணும்னு இருக்கு சாஸ்திரத்துல சொல்றது. அந்த காலத்துல இந்த கர்மா பண்ணணும், எப்ப வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாம், நான் கிருத கிருத்தியம் எனக்கு ஒண்ணுக்கு எதையும் கட்டுப்படுத்துறதுலாம் கிடையாது. அந்த காலத்துல பித்தா பரிகாரார்த்தமாக கீர சேவை பொண்ணுவாரே போல நிக்க. எப்படின்னா ஒருத்தனுக்கு உடம்பு முடியல, பித்தம் ஜாஸ்தியா இருக்கு, பால் சாப்பிடணும்னா அப்ப மருந்தா சாப்பிட்டுனா. இப்ப கர்மாக்கள்லாம் அதே மாதிரி மருந்தா இருந்திருந்தது பக்தி யோகம் நிட்டனுக்கு. இவன் அப்படி கிடையாது, நன்னா உடம்புலாம் தேடி விடுது, ஏதோ ஒரு பெரிய ஔஷதம் திடீர்னு ஒரு மருந்து கொடுத்தா உடனே உடம்பு வியாதி போயிடுச்சு. அப்ப பாலை சாப்பிடுறான், எப்படி பாலை சாப்பிடறான்னா சந்தோஷமா சாப்பிடுறா போல. இங்க நம்ம சாஸ்திரியமான கர்மாக்களை நாம் எதா கிரமம் எதா சாஸ்திரம் அனுஷ்டானம் பண்ணே ஆகணும் அப்படின்னு காமிச்சு. அப்ப ரங்கிந்தாங்க இந்த கர்மாக்கள் வர்ணாசிரம தர்மங்கள்ல எங்க போய் சொருகிறது தெரியுமோ இல்லையோ. இப்ப வர்ணாசிரம தர்மங்கள்லாம் தேவையில்லை, இந்த பிரபத்தி வேறதையும் எதிர்பார்க்காதுன்னு சொல்லிட்டு திருப்பி இதை சொல்றீர, தர்மக்கள் இந்த சாஸ்திரியமான கர்மாக்களை பண்ணணும்னு சொல்றீர, இது என்ன புரியலையே முன்னுக்கு வரணா இருக்கேன்னு கேட்டா இல்லவே இல்லை. பிரபத்தியில ஆணுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வர்ஜனம்னு ரெண்டு பிரதான அங்கம் இருக்கு. இந்த ரெண்டு பிரதான அங்கத்துக்குள்ள சாஸ்திரிய நியமனங்கள்லாம் போய் சொருக்கும். எம்பெருமானுக்கு பிரீத்தியா இருக்கணும்னா எதனால பிரீத்தியா இருக்க போறோம், சாஸ்திரியமான கர்மாக்களை பிரீத்தி அனுஷ்டானம் பண்றதுனாலயும் அவன் நிஷேதிச்ச கர்மாக்களை செய்யாம இருக்கிறதுனாலயும் நான் அவனுக்கு பிரீத்திக்கு விஷயமா போறோம். அதனால அது எதுக்குள்ள போய் ஒடுங்கிறது, ஆணுகூல்ய சங்கல்பா பிராதிகூல்ய வர்ஜனம் ரெண்டு அங்கத்துக்குள்ள போறது. அதனாலதான் ஞாசாந்தரங்கா, ஞாசத்துக்குள்ள அந்தரங்கமா இருக்கு. ஞாசாந்தரங்க அகில ஜனஹித, இந்த சாஸ்திரம் தான் எப்படிப்பட்டதா இருக்குன்னா அகில ஜனஹித லோகத்துல இருக்கக்கூடிய சமஸ்த சேதனங்களுக்கும் இது ஹிதத்தை சொல்றது. சகஸ்திரேபியா மாதா பித்திருபியா வத்சலதரம் சாஸ்திரம்னு காமிக்கிறது பாஷ்யக்காரர் சிவாஷியத்துல காமிக்கிறது. இப்படி எல்லாருக்கும் ஹிதம் பண்றது, விசேஷிச்சு பிரபன்னனுக்கு பெருமாளுடைய பிரீத்திக்கு விஷயமானவனுக்கு. அதனாலாம் லட்சுமி தந்திரம் ரொம்ப அழகா சொல்றது, அவிப்ளவாய தர்மானாம் பாலனாய குலஸ்தச்ச சங்கிரகாயச்ச லோகாய மரியாதா லோகசிய மரியாதா ஸ்தாபனாயச்ச பிரியாய மம விஷ்ணோச்ச தேவதேவச்ச சார்ங்கினஹ மானிஷி வைதிகாச்சாரம் மனசாபி நலங்கையே. பெரிய பிராட்டியா லட்சுமி தந்திரத்துல சொல்றா, அப்பா வைதிக அனுஷ்டானத்தை மீறணும்னு மனசுனால கூட நினைக்காத, அதுதான் உனக்கு ஸ்ரேயஸ் அப்படின்னு பிராட்டியார் காமிச்சிருக்கா. ஆனா அகில ஜனஹித ஹிதத்தா கோச்சரஹா, எல்லா ஜனங்களுக்கும் ஹிதத்தையே பண்ணக்கூடியதான தொன்னிதேஷா உம்முடையதான கட்டள். தொன்னிதேஷ பிரீத்தி பிராப்தா, உன்னுடைய நிர்தேசத்தை உன்னுடைய பிரீத்திக்காக அடைந்தவர்களாய் சுவர்ணாசிரம சுபசரித்தான், தன்னுடைய வர்ணத்துக்கும் தன்னுடையதான ஆசிரமத்துக்கும் தகுந்ததான மங்களமான உன்னுடைய ஆராத்திய ரூபமான இந்த கர்மாக்களை செய்வதாய், அவர்களை செய்விப்பவனாய், அவர்களை ரட்சிக்கிறிய பாசி, அவர்களை இவ்வாறு காப்பாத்துகிறாய். அவர்கள் புத்திபூர்வகமான பாபம், பிரபன்னர்கள் புத்திபூர்வகமான பாபம், கர்ம வசாத்து புத்திபூர்வகமான பாபங்களை பண்ண போது அவர்களுக்கு என்னென்ன பண்ணி வச்ச, சத்ரபான் சானுதாபான் முதுக்கப்படும்படியாகவும் அனுதாபப்படும்படியாகவும் அதுக்குள்ள பிராயசித்தங்களை பண்ணும்படியாகவும் அதுக்கு சக்தி இல்லேனா பூயோபி தொத்ரபத்யா மீண்டும் உம்மிடத்துல சரணாகதி பண்ணும்படியாகவும் பண்ணி வச்சு அவர்களை விதூத பாபனாக்கிற, இது ஒரு உம்முடையதான குணத்துக்கு, உன்னுடையதான கல்யாண குணத்துக்கு இது ஒரு உதாரணம். அது மாத்திரமில்ல, இப்படி உன்னிடத்துல ஆத்ம பரர் நிஷ்டபரர்களா இருக்கக்கூடியதான சைத வேள்வியரான ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு அவருடைய உத்தர கிருத்தியத்துல பண்ணக்கூடிய கர்மாக்களை சாஸ்திரீய ரீதியா சர்வஜனஹிதமா இருக்கக்கூடியதான சாஸ்திர வாக்கியங்களை கொண்டு சாஸ்திரம் அறியாத குலையாதபடி அவர்களுக்கு நடத்தி கொடுக்கிறீரே, இப்படி அவளை காப்பாத்தின்னு கூறுகிறே. இது என்ன பாசி தன்யான், உன்னாலே காப்பாற்றப்பட்டவர்கள் தன்யான், ரொம்ப தன்யர்கள் என்றோ அனன்யான் அவர்கள் தவிர வேறதும் அறியாதவர்கள். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீவைஷ்ணவரை காப்பாத்துறீரே, இப்படி உங்களுடைய பெருமை இருக்க அப்படின்னு பெருமாளை ரொம்ப ஆச்சரியமா அந்த ஸ்லோகத்துல கொண்டாடி ரெண்டு ரகசியத்திரை சாரத்துல ரெண்டு அதிகார விஷயம் என்னென்ன அப்படின்னா, உத்தர கிருத்திய அதிகாரத்துல வரக்கூடியதான விஷயம், அதுக்கு மேல சாஸ்திரிய நியமன அதிகாரம், இந்த ரெண்டு அதிகார விஷயத்தையும் எடுத்து குரோடீகரணம் பண்ணி இந்த அழகான ஸ்லோகத்துல காமிச்சார். பிரீத்திப்ராப்தீதிப்ராப்தஸ்வர்ணாஶ்ரமசுபசரிதான் பாசி தன்யான் அனன்யான். ரவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.